श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिम् रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यम् वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारम् श्रीवागीशात्ततुर्यम् शठरिपुयतिराड्वेदचूडार्यमूर्तिम् नूत्नम् श्रीरङ्गनाथम् नवकरिमथनम् ब्रह्मतन्त्रम् श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्यायभाष्यकाराय प्रणतार्तिम् विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् நாம் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் தற்பொழுது 55வது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகமானது பாகவதாளுடைய பாகவதாள ஆசிரயிக்கிறதுனுடைய பெருமையை பறக்க பேசக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் எத்தனையோ பிரமாண குவியல்களெல்லாம் கொண்டு வந்து கொட்டி பண்ணியிருக்கார். அதாவது சொல்லப்போனா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை வெகுவாக அனுபவிச்சிருக்கார். நாமளும் அதே ஈடுபாட்டோட இந்த ஸ்லோகத்துல நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய பிரமாண வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த ஸ்லோகத்தை நம்ம அணுக வேண்டும். இதை முதல்லயே சொல்றதுனால கேட்பவர்களுக்கு ஒரு மிக சந்தோஷம் ஏற்பட போகிறது என்ற விஷயத்தை அடியேன் சூச்சிப்பிக்கிறேன். வாஸ்தவமாகவே நம்ம இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்தோமானால் ஒரு விதமான துயருக்கும் நமக்கு வாய்ப்பே இல்லை. லோகத்தில் அந்தந்த காலங்களில் அந்தந்த சன்னிவேசத்துக்கு ஏற்ற மாதிரி அநேக கஷ்டங்கள் மனுஷாளுக்கு வந்து சேர்றது. அது வந்து சேர்றதுக்கான காரணம் பாதிக்கு மேல நம்ம தான், நம்மளுடைய கர்மாக்கள் தான். ஆனா நம்மளுக்கே புரியுது, சரி நம்மளுடைய இந்த கர்மா பலன் கொடுத்துட்டு இருக்கு, இந்த கர்மாக்கள் நம்மளுக்கு பலன் கொடுக்கறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சுவானுபவிக்க வேத்தியமா இருக்கு. சில பேர் சொல்றா, சில பேர் வாய்மூண்டு அனுபவிச்சுட்டு போறா, சில பேர் உணர்றத வியக்தமாக அடியேன் இந்த தப்ப பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு அனுபவிக்கிறேன்றத சொல்லக்கூட செய்வாள். சொல்லணும் போலதான் இருக்கும், ஆனா சொல்ல முடியாம தவிப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு வியாக்கியானங்கள்ல கிடைக்க போறது. அதற்காக நம்ம இந்த தப்ப பண்ணோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. மத மதாந்திரங்கள்ல இருக்க மாதிரியெல்லாம் நிர்பந்தம் எல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. நம்ம சம்பிரதாயம் அப்பேற்பட்ட சம்பிரதாயம் இல்லை. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற சம்பிரதாயம் இல்லை. ஆனா இப்ப ஸ்ரீ வைஷ்ணவாலே என்னமா மாறிட்டு இருக்கோம்னு நீங்களே பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொருத்தருடைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காத தூக்கம் வருதில்லை நிறைய பேருக்கு, பாவம். அந்த மாதிரியான ஒரு சன்னிவேசத்துல நல்ல ஒசந்த ஸ்ரீ வைஷ்ணவாலே இருக்கும். நம்மள எப்படி ஒசந்த ஸ்ரீ வைஷ்ணவாள்னு சொல்லிக்கிறதுனே தெரியாத லெவல்லையும் இருக்கிறவாள்லாம் இருக்கு. ஏன்னா இந்த சுபாவம் ஒன்று இருந்தாலே போருமே. இன்னொருத்தருடைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்தர விஷயத்த நம்ம நாலு பேருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு சுபாவம் இருந்தாலே அவளுடைய அதோகத்தியானது நிச்சயமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் பாகவத அபச்சாரம் கூடாது, பாகவத அபச்சாரம் கூடாதுன்னு சொல்கிறோம். பாகவத்தால் தப்பு பண்ணியிருக்கலாம், பாகவத்தாளுக்கு நேர்ந்த தப்புக்கு அவளே பிராயச்சித்தம் தேடிக்கலாம், தேடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் பாகவத்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதாக ஒரு நிர்ணீதமான ஒரு வழி இருக்கு. நம்ம இப்போ ஆனால் ரொம்ப வாசித்தோம்னு பேர் பண்ணிட்டு ஏதோ டெக்னாலஜி வாசிக்கிறவா, அது வாசிக்கிறவா, இது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவா, இவெல்லாம் கூட என்ன பண்ணுறான்னா அந்த ஐடி ப்ரொஃபஷனை விட்டுட்டு நம்ம சம்பிரதாயத்தில் வந்து சேரலான்ட்டு சம்பிரதாயத்து காரியத்தை பண்ண ஆரம்பித்து பண்ண ஆரம்பிக்கச்சியே ஒரு அகங்காரம் அதெல்லாம் மீறி இருக்கு. பார்க்குறோம் நம்ம அவளுடைய விவகாரங்கள்லாம் துர்வியவகாரங்கள்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியுது. அவளுக்கெல்லாம் கூட இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். துர்வியவகாரம் இல்லாதையும் ஐடி ப்ரொஃபஷன்லேருந்து வந்தவா இருக்கா, குப்த துர்வியவகாரங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கச்ச இந்த மாதிரி ஸ்லோகங்கள் அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அப்படி எனக்கு தோன்றுறது. அப்படிப்பட்ட ஸ்லோகம் இது. தவதாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷ்வஸ்வபிகீட்டஜன்மமே இதராவசதேஷு மாஸ்மபூதபிமே ஜன்மசதுர்முகாத்மனாம் என்பதாக இந்த ஸ்லோகம். ந கேவலம் தத் பக்திரேவ மே பிரார்த்தனீயா தத் விவருத்தயே தத் பலத்வேன ச த்வதீயேஷு பக்திஹி தத் சந்நிகர்ஷஸ்ச மே ஸ்யாத் இத்யபிப்ராயேனாஹ தவதாஸ்யேதி. மின் ஸ்லோகத்தில் பகவன் பக்திமபி பிரயச்சமே என்று பகவத் பக்தியை பிரார்த்தித்தவர் அது மாத்திரம் போராது, பகவத் பக்தி இருந்துட்டால் போருமா, ஆனால் பகவத் பக்தி இருந்துட்டால் போராதுன்னு அவர் அபிப்பிராயப்படுறார். ஏனென்றால் பகவத் பக்தி பாகவத பக்தி பர்யந்தமாக போக வேண்டும், பாகவத பக்தி வரையில் போனால்தான் அது பக்தியினுடைய பராகாஷ்டை என்று சொல்லப்படும். நம்மாழ்வாரும் ரொம்ப அழகாக இதுக்காக ரெண்டு பதிகங்கள் சாதிக்கிறார், ரெண்டு பத்து சாதிக்கிறார். அருள் பெருவாரடியார் பதிகம் நம்ம பார்த்துருக்கோம், அது ரொம்ப அழகா. அதுலேயும் இன்னொரு பதிகம் அது அப்படி எனக்கு இப்போ ஞாபகம் வரல, அதெல்லாம் பாகவத்தால் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா இல்லை, அதனால் ஒன்றும் சிரமம் இல்லை. எனக்கு இப்போ சட்டுன்னு ஞாபகம் வரலையே தவிர தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரியாக பாகவத நீங்க நான் தெரியாதுன்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம், அதை எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய அஜ்ஞானத்தை ஆவிஷ்கரணம் பண்ணிக்கிறதும் தப்பு கிடையாது. ஏன்னா ஞானத்தினுடைய சங்கோச விகாசங்கள் பகவத தீனம், அது ஒரு பெரிய விஷயமாவே நினைச்சுக்க மாட்டா. விஷயம் தெரிஞ்சவா ஆமாம் மறக்கிறது, வயசானாட்டு மறக்கிறது எல்லாம் இருக்குது, அது கண்டினியூட்டி இல்லை அதில், அதனால மறந்துடும். அது இல்லைனாலும் இப்போ நடுவில் ஞாபகம் வந்தாலும் அதை என் விஞ்ஞாபிக்கிறேன். அதை நான் கேவலம் தொத் பக்தி தேவமே பிரார்த்தனீயா, உன்னுடைய பக்தி மட்டும்தான் எனக்கு பிரார்த்தனீயம் என்று இல்லை, அந்த பக்தியானது வர்த்தமானமாக ஆக வேண்டும், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த பக்தியானது வளர வேண்டும் என்றால் பக்தி விவருத்தி, ததர்த்தம் பக்தி விவருத்தையே தற்பலத்வேனச்ச, அந்த பக்தியினுடைய பலனாகவும் என்னடா கிடைக்கணும்னால் பக்தி விவருத்திக்கும் அது தேவை. பக்தினா பக்திக்கு ஒரு பலன் கிடைக்கணுமோ இல்லையோ, அது என்னதுடான்னா தொதியேஷு பக்தி தற்பலத்வேனச்ச தத்விவருத்தையே தொதியேஷு பக்திஹி, பக்தியினுடைய பலனாகவும் தொதியேஷு பக்திஹி உண்டாக வேண்டும். ரெண்டு விதமா பக்தி உண்டாகும் பாகவதாளத்தில், பக்தியானது ரெண்டு விதமா உண்டாகும். ஏன்னா பக்தி விவருத்திக்கும் அது காரணமாகுது, மேலும் மேலும் பக்தி விவருத்திக்கு காரணமாகுது. என்னால்னா ஒரு பாகவதாள் இன்னொரு பாகவதாள்கிட்ட பேசிக்கச்சே அந்த பெருமாளுடைய அந்த சேவை அழகா இருந்தது, அந்த ஊர்ல போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சத்விஷயங்கள் தான் பேசணும். அக்கத்தாத்து பக்கத்தாத்து விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. அவா இது பண்ணா இவா இது பண்ணான்னு பேசக்கூடாது. அதை பேசுகிற வாளுக்காக தான் இதை நான் முதல்ல சொன்னேன். ஏன்னா பாவம் அவளுடைய ப்ரொஃபஷன் அப்படி இருந்தது, அதில் எல்லாத்தையும் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு தான் ஒரு சாஃப்ட்வேரை ப்ரிப்பேர் பண்ணுவா. அதுக்கு வந்து எல்லாம் அது அங்கே தேடுறது இங்கே தேடுறதுன்னு இருந்தவா. பாவம் அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கு அப்படி ப்ராக்டிஸ் ஆயிருக்கு, அதை இங்கேயும் அப்ளை பண்ணுவா. அது கூடாது. துவதியேஷு பக்தி தத் சன்னிகர்ஷ்ச, அவளுடைய சன்னிகர்ஷம் அவளுடைய நைகட்டியம் அவளுடன் ஒன்று கூடி இருத்தல் என்பதானது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. ஏன்னா அதுதான் எரு மாதிரி நம்மளுடைய பக்திக்கு. நாம் நமக்கு மின் ஸ்லோகத்தில் பிரார்த்திச்ச பக்திக்கு எரு எதிரான பாகவத சன்னிகர்ஷம், அதுவும் மே சியாத், அதுவும் எனக்கு வேணும். வெறும் பக்தி மட்டும் போராது சுவாமின், அந்த பக்தி வர்த்தமானமாக விருத்தியடைவதற்காகவும் அந்த பக்திக்கு ஒரு பலன் வேணுமே சுவாமின், அவாந்தரமா ஒரு பலன் கிடைக்கணுமே. அந்த பக்திக்கு பலன் மோட்சம் இருக்கவே இருக்கு, அவாந்தரமா ஒரு பலன் கிடைச்சதுன்னா அது ஃபர்தரா விருத்திக்கு காரணமாகுமேனா அதுதான் பலனாகவும் அது தொதிய பக்திஹி தொதிய தொதிய தொதியேஷு பக்திஹி, அது உன்னை சேர்ந்தவர்களிடத்திலேயே பக்தி என்பதானது ஏற்படுவதற்காகவும், அதுவும் அதனுடைய சன்னிகர்ஷம் வேணும். அது பாகவதாளுடைய சன்னிகர்ஷம். எங்கேயோ போய் ஒரு தேசத்துல ஏதோ ஒரு ஊர் தெரியாத இடத்துல போய் உட்காந்துருந்து தனியா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எதுக்கு சொன்னா, கோவில் இருந்தா பாகவதாள் இருப்பா. திவ்ய தேசங்கள்ல வாசம் பண்ணணும்னு சொல்றதுக்கு முக்கியமான தாற்பயம் பாகவதாளுடைய சன்னிகர்ஷத்துக்காகத்தான். அவளுடைய சத்திரச்சாயையில இருக்கணும். இதுல பெரியவா சின்னவான்னு கிடையாது, பெரியவாளுக்கும் சின்னவா தேவைப்படும், சின்ன பாகவதால் தேவைப்படும், சின்னவாளுக்கும் பெரிய பாகவதால் தேவைப்படும். பாகவதால விருத்தாள் இவா வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளா இருப்பா, சின்னவாளுக்கு விஷயம் தெரியாது அப்படின்லாம் கிடையாது. புரிஞ்சுட்டாள்னா அவ எந்த பொசிஷன்லேருந்து வந்திருந்தாலும் கூட புரிஞ்சுட்டுருவா, காலக்கிரமேன புரிஞ்சுட்டுருவா. அப்படி என் சொன்னேன், ஐடி ப்ரொஃபஷன் உதாரணத்துக்கு சொன்னேன், அவளை வையணும்னு என் நோக்கம் இல்லை. ஏன்னா அவளும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சரியாயிடுவா. ஏன்னா அவளெல்லாம் வழியில் கொண்டு வந்துட்டார் பெருமாள், ஏதோ வழியில் போனவாளை திருப்பி மறுபடியும் இந்த வழியில் கொண்டு வந்து அவள் தான் பண்ற தப்புகளை உணர்வதற்கான அவகாசத்தையும் அவளுக்கு பரிகல்பனம் பண்ணுவார். ஏன்னா இருக்கிறத தானே சுவாமின் சொன்னேன் அப்படின்னு கேட்கலாம். இருந்தா சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றதுதான் பாகவத அபச்சாரம் கூடாதுன்றதுக்கு தாத்பரியம். இல்லைனா பாகவத அபச்சாரம் கூடாதுன்னு சொல்லியிருக்கவே மாட்டாவா. பெரியவா எதுக்கு பாகவத அபச்சாரம் கூடாதுன்னு சொல்றா, இருந்து சொன்ன இருந்துதான் இருந்தா சொல்லாமலையோ சுவாமி, இல்லாத சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்றது தான் பாகவத அபச்சாரம். இல்லைன்னா அவளை வந்து அபச்சாரம் ஏன் படணும்னு சொல்ல மாட்டா பாரு, அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொல்ல மாட்டா பாருங்க. ஏன்னா இருந்தால் தானே அபச்சாரப்படுறது. கோபம் வரக்கூடாதுன்றா, கோபம் எப்போ வரும், கோபம் வரத்துக்கு காரணம் இருக்குச்சு தானே, கோபமே வரும். லட்டு கொடுத்தா கோபம் வருமா யாருக்கானே, வராது. அதனால கோபம் வர பிரசக்தி வரைச்சதானே கூடாதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அபச்சாரத்துக்கான பிரசக்தி இருக்கும்போது தானே அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான்றத நம்ம நன்னா அலசி பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த பாகவதாளுடைய சேர்க்கை வேணும். அது இருந்ததுனாலே நம்ம தோஷ தரிசித்துவம் எல்லாம் போயிடும். பஷ்யத்தி பஷ்யத்தி பரேஷு தோஷான் அசதோபி ஜனஹா சதோபி நைவ குணான். ஏன்னா தோஷம் மட்டும் தனியா யாருண்டே இருக்காது, குணம் மட்டும் தனியா எங்கேயுமே இருக்காது. கஸ்யைகாந்தம் சுகம் உபகதம் துக்கம் ஏகாந்தத்தோ வரி, கஸ்யைகாந்தம் ஏகாந்தோ குண உபகதா தோஷோவா அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கணும். யாருண்டா ஏகாந்தமா குணம் மட்டுமே எக்தம் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தியில, ஒரே அடியா குணம் மட்டுமே யாருண்டா இருக்கு, ஒரே அடியா தோஷம் மட்டுமே யாருண்டா இருக்கு அப்படின்னா இல்லை. அதனால குணதோஷங்கள் ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். அதனாலதான் குணதோஷவு புதவு கிருண்ணன் இந்துஷ்வேடா விவேஸ்வரா சிரசா ஸ்லாகத்தே பூர்வம் பரம் கண்டேனியின்ற ஸ்லோகங்களுக்கெல்லாம் பிரசக்தியானது வந்திருக்கு. அதனால குணத்தது பர என்ன சொல்றான் பர்த்ருஹரி, பரகுண பரமானுன் பர்வதீகிருத்திய நித்தியம் நிஜஹிருதிவிக சந்தகா சந்தி சந்த கியந்தகா என்றுதான் இந்த பாகவதால பத்தி தான் பேசுறோம். அதுக்கு பிரமாணங்கள் எல்லாம் அடுக்கிறார் சுவாமி தேசிகன். அது எனக்கே ஆச்சரியமா இருந்தது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவத். அது என் வாசிக்காததான் உபன்யாசம் ஆரம்பிப்பேன், அந்த பாஷ்யத்தை வாசிச்சிருக்க மாட்டேன் முதல்ல. நீங்கள சொல்ல நின்றே போயிடுவேன், தெரியாத விஷயம்னு ஒன்று வந்துருமோ அப்படின்ற பயம் இல்லாமல் சொல்லின்னு போயிட்டு இருப்பேன். வந்துடுத்துனா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு, அதை அந்தந்த சமயத்திலேயே புரிஞ்சுட்டு அந்த சங்கைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டும் வந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அந்த உபன்யாசத்தை கேட்டவாளுக்கு புரியும். இந்த இடத்துல கொஞ்சம் அவர் யோசிச்சு சொல்றாரே அப்படின்னு கூட நினைக்க தோணி இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு அடியேன ஏன் பார்த்தேன்னா, அவ்வளோ பிரமாண வசனங்கள் அது அடியேன ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து வாசிக்க வச்சுருது. இந்த ஸ்லோகத்தை வாசித்த உடனேயே நீல ஒரு அவதாரிக்கையை பார்த்தேன், அங்க ஆரம்பிக்கிறது பாருங்க, உக்தம் ஹி தத் சங்கதி பலம் செவன நகுஷ சம்பாதே என்று செவனரும் நகுஷனும் நகுஷ மகாராஜனும் சம்பாதம் பண்ற சந்தர்ப்பத்தில் உக்தம் ஹி தத் சங்கதி பலம் சத்சங்கதி ஹி அப்படின்னு நாம சாதாரணமா சத்சங்கதி கதைய கின்ன கரோதி பும்சாம்றோம். சத்சங்கதி ஒரு மனுஷனுக்கு என்னத்தை தான் பண்ணாது சொல்லு. அதனால சாதுனாம் தர்சனம் புண்ணியம் அப்படின்னு சொல்றா. கேன அதாவது ஒரு நல்லவாழ்வர்களுக்கு சேர்க்கையானது கதமபிச்ச புண்ணியேன பவதி சதாம் சத்பிஹி சங்கஹா கதமபிச்ச புண்ணியேன பவதின்றான் பவபூதி. அந்த மாதிரியாக நல்லவர்களுடைய நல்லவர்களோட சேர்க்கையானது கதமபிஹி புண்ணியேன பவதி என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் கிரந்தாந்திரங்கள்ல. ஆனா அதை நம்ம பிரமாணபூத்தமான பரம பிரமாணபூத்தமான கிரந்தங்கள்லேருந்து எடுக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அவருக்கு தெரியும், மகாகவி பிரயோகங்கள்லாம் இருக்கு, கவிகளுடைய பிரயோகம்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரமாணமாகுமானா, அது பிரமாண பதவியும் நாதிரோகத்தி ரசிக்கலாம். பர்தஹரி சொல்லியிருக்கான்னு ரசிக்கலாம், காளிதாசன் சொல்லியிருக்கான்னு ரசிக்கலாம், பவபூதி சொல்லியிருக்கான்னு ரசிக்கலாம். நார்த்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்சங் சத்சங்வா சத்சங்கி ஜீவன் ஒரு கிரந்தமே எழுதியிருக்கா நார்த்தில் சம்பிரதாயாந்திரங்களில், சத்சங்கி ஜீவனம் அப்படின்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்கா சம்ஸ்கிருதத்திலேயே அது கிடைக்கிறது. அது மாதிரி சத்சங்கி ஜீவனம் ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு உபன்யாச விஷயம், பாகவதம் மாதிரி அதை உபன்யாசம் பண்ணுறா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சத்சங்கத்தை பற்றிய ஒரு பிரமாணங்களை திரட்டி கொடுக்குற இடமாக இந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யம் அமைஞ்சிருக்கிறதுனால அப்படி எனக்கு இதை ஃபுல்லாக பார்க்கணும்னு தோணித்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த உபன்யாசத்தை அப்படியே ரொம்ப சந்தோஷமாக உடனேயே பகிர்றேன். அதில் என்ன சொல்றார், நகுஷ சம்பாதத்தில் செவன நகுஷ சம்பாதத்தில் இருக்கு, சம்பாஷா தர்சனம் ஸ்பர்ஷஹா கீர்த்தனம் ஸ்மரணம் நதிஹி பாவனானி கிளைத்தானி சாதுனாமிதி சுஷ்ரும. சாதுக்களுடைய சம்பாஷணம் அவளோட சேர்ந்து பேசுறது, அவளை பார்க்கறது, அவளை ஸ்பர்ஷம் பண்றது, அவளை பத்தி பேசுறது, அவளை ஸ்மரிக்கிறது, அவளை பிரணாமம் பண்றது, இதெல்லாம் பாவனமான விஷயங்கள், பவித்திரமான விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். சேவியா ஸ்ரீயா அர்த்திபிஹி சந்தா புண்ணிய தீர்த்த பலோபமாஹாம் க்ஷணோபாசன யோகோபி நதேஷாம் நிஷ்பலோ பவேத். அடுத்த ஸ்லோகம், சேவியா யாரெல்லாம் ஸ்ரீயை லக்ஷ்மியை ஆசைப்படுறாளோ, யாரெல்லாம் நிறைய செல்வத்தை ஆசைப்படுகிறார்களோ அல்லது ஸ்ரேயஸை ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரேயோர்த்தி பிகி சந்தகா புண்ணிய தீர்த்த பலோபமாக நல்லோர்கள், புண்ணிய தீர்த்தத்துக்கு என்ன பலனோ அந்த பலனை உடையவர்கள், புண்ணிய தீர்த்தம் என்னெல்லாம் பண்ணுமோ தீர்த்தபூத்தாகி சாதவகா என்று தீர்த்தமெல்லாம் கூட காலாந்திரத்தில் தான் நம்மளை ரட்சிக்கும், ஆனால் இந்த சாது சமாகமும் உடனே ரட்சிக்கும்ன்றாள். புண்ணிய தீர்த்த பலத்துக்கு உபமாக உபமானமானவர்கள். புண்ணிய தீர்த்தத்துக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனோட ஈக்குவலைஸ் பண்ண முடியும். இவாளுடைய தரிசனத்தினாலையும் சம்பாஷணத்தினாலையும் ஸ்பர்சனத்தினாலையும் கீர்த்தனத்தினாலையும் ஸ்மரணத்தினாலையும் அவர்களுடைய அவர்களை வணங்குவதாலும் நமக்கு ஏற்படக்கூடிய புண்ணியமானது புண்ணிய தீர்த்த பலத்துக்கு சமானம் என்று சாதிக்கிறார். க்ஷணோபாசன யோகோபி, ஒரு க்ஷணம் இது எல்லாம் கிடைச்சதுன்னா கூட நம்மளுக்கு நதேஷாம் நிஷ்பலோபவேத், அது யார் எந்த பாகவதாளுடைய பாகவதாளுக்கு கிடைச்சாலும் அது நிஷ்பலமாக ஆகவே ஆகாது. அதுக்கு மேல நிஷ்பலமாகாதுன்னா அர்த்தம் அது ஒரு பலனை கொடுத்துட்டு தான் நிறுத்தும். அந்த அஞ்சு க்ஷணம் அல்லது ஒரு ஒரு க்ஷணம் விளம்பித்தோன்னா அங்க சாதுக்களை தரிசனம் பண்ணிட்டு நம்மளுக்கு எதிரே வந்திருக்கிற பெரிய ஆபத்தானது தவிர்ந்திருக்கும். அவரை பார்க்க போனேன், கொஞ்சம் லேட் ஆயிடுத்து, ஃபிளைட் மிஸ் ஆச்சு, அந்த ஃபிளைட்டு தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் சொன்னார் கொஞ்ச நாள் இருந்துட்டு போடார்னார், சரின்னு இருந்துட்டேன். இருந்ததுனுடைய பலனா ஃபிளைட்டை மிஸ் பண்ணேன், ஃபிளைட்டு வெடிச்சு போயிடுத்து நடுவில்ன்றார். இதெல்லாம் ரொம்ப சகஜமா நடந்து இதை பத்தி நிறைய உபன்யாசங்கள்ல நிறைய பேர் சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்ம தேசத்துல நம்ம கேட்டது இல்லையோ என்னவோ, தேசாந்திரங்கள்ல அடியன் கேட்டிருக்கேன், குர்ஜர பிராந்தத்துல கேட்டிருக்கேன் அடியன். இதெல்லாம் ஒரு சாது சொன்னார், அவர் போக வேண்டாம்னார், நான் போகல, கொஞ்சம் லேட்டா போனேன், அது ஃபிளைட்டு போயிடுத்து, மிஸ் ஆச்சு, நல்லதே ஆச்சு, எது நடந்ததோ நல்லதுக்கே நடந்ததுன்னு அந்த சாது சொன்னார். அதே மாதிரியாக போகாது நல்லதாச்சுன்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி அந்த எந்த விதத்திலையோ அது நம்மளுக்கு நிஷ்பலமாக ஆகாது. நதே இதில் அது நிறைய பலனை கொடுக்கும்னு சொல்லாம நதேஷாம் நதேஷாம் நிஷ்பலோபவேத்துன்ற சாது சமாகமத்தை சொன்னதுனால அப்படி எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதுக்கு மேலே இருக்க பிரமாண வச்சனம், சாதுனாம் தர்சனம் புண்ணியம் தீர்த்தபூதாகி சாதவஹாம் காலேன பலதம் தீர்த்தம் சத்ய சாது சமாகமஹாம் அப்படின்னு இதை தான் மனசில் வச்சுன்னு சொன்னேன். ஆனால் இதில் அந்த ஸ்லோகம் இதில் இருக்கு. சாதுக்களுடைய தரிசனமானது புண்ணியம், அவர்கள் தீர்த்த பூத்தாகி சாதவஹா என புண்ணிய தீர்த்த பலோபமாகான்னு சொன்னதுதான் இந்த இடத்துல தீர்த்த பூத்தாகான்னு சொல்றோம். நம்மளாம் என்ன பண்றோம், தீர்த்த அந்த சரஸ்வதி தீர்த்த சுவாமினா, தீர்த்த சுவாமினா என்னன்னா தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி தீர்த்த பூத்தாகி சாதவஹா என்று இன்னொரு பிரமாண வசனம் உண்டு. தீர்த்தத்தை தீர்த்தமாக்குறவாளே இவாள் தான். அந்த தீர்த்தி குருவன் தீர்த்தானின்னு சொல்லக்கூடிய சாதுகள் சாதுக்கள் காலேன பலதம் தீர்த்தம், தீர்த்தமாவது கொஞ்சம் காலத்தை அபேட்சிக்கும் கொடுக்கறதுக்கு, கர்மாவனுடைய பலன் வேணும். அந்த கர்மா சத்கர்மா பண்ண சத்கர்மா எப்போ வருதோ அப்போ இந்த தீர்த்தமானது பலனை கொடுக்கும் அப்படின்லாம். ஆனால் சாது சமாகமம் இருக்கே அது சத்யா கொடுக்கும்னார். சத்ய சாது சமாகமஹாம் அடி, எனக்கு இந்த சாது சமாகமம் எவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கு. கருட சேவை சேவிச்சுட்டு ஒரு மகான தரிசனம் பண்ணேன். கருட சேவை சேவிச்சேன், வந்து பஸ் ஏறுறதுக்கு அப்பாவும் நானும் சின்ன வயசில் நின்றுட்டு இருந்தோம். அடி என்னுடைய 10வது கிளாஸ் முடிச்சு ரிசல்ட் வரணும் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தோம். அங்கே களத்தூர் விஜயராகவாச்சார் சுவாமின் களத்தூர் வீரராகவாச்சார் சுவாமின்னு எழுந்தார். முதுராந்தம் சுவாமியினுடைய மருமான ஆவணம் அவர். அந்த சுவாமி அங்கே வந்து நின்றுட்டு இருந்தார். அப்பா அவரை பார்த்தார், விசாரிச்சார். அப்பாவுக்கு அவர் ஏற்கனவே பரிச்சயமானவர், அரியனுக்கு புதுசாக பரிச்சயம் வர்றார். அதை சேவிக்க சொன்னார், சேவிச்சேன். அவர் என்ன பண்ணார், உடனே மதுராந்தம் படசல்ல சேர்த்துட்டு தானே பையன்னார். அரியனுக்கு என்னவோ அது ரொம்ப சந்தோஷமாக பட்டது. அது எங்கே பார்க்கு மதுராந்தம் படசாலைன்னு கேட்டு விசாரிச்சுட்டேன் அவருடைய அப்பாவுண்ட. அவர் என்ன பண்ணார், இல்லை ரிசல்ட் வந்தது, என்னை கொண்டு போய் முதலாந்தம் பாடசாலில் சேர்த்துடும் அப்படின்னேன். அதே மாதிரி அவர் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டார். அந்த மாதிரி இந்த முதலாந்தம் பாடசாலில் சம்ஸ்கிருதம் வாசிக்கணுன்ற ஆசை அவரால் ஏற்பட்டது அடி எனக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். அடி காலேன பலதம் தீர்த்தம் சத்ய சாது சமாகமாக, அந்த சாது சமாகமம் உடனே பலனை கொடுத்துருத்து. மறுநாள் ரிசல்ட் வந்தது, மறுநாள் போய் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஏவம் சத்பிரேவ சஹாசீத சத்பிஹ்குர்வீத சங்கமம் சத்பிர் விவாதம் மைத்ரீம் ச நாசத்பிஹி கிஞ்சிதாசரேத் சத்பிரேவ சஹாசீத. நல்லவர்களோடு அமர வேண்டும், சத்பிஹ்குர்வீத சங்கமம் நல்லவர்களோடு பழக வேண்டும், சத்பிர் விவாதம் மைத்ரீம் ச. விவாதமே பண்றதா இருந்தா கூட நல்ல வாழ்ந்து போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இப்படியாச்சே சுவாமின்னு ஆக்ஷேபனை பண்ணி அதுக்கு அவர் கொடுக்கிற சமாதானத்தை வாங்கிட்டு வரலாம். மைத்ரீம் ச அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பண்ணிக்கலாம். நசத்பீஷ்கின் சிதாச்சரேத்து, அசத்துகளோட ஒரு விதமான சம்பந்தம் வச்சுக்கூடாது. அப்படியே நல்லா உணர்றேன் இப்பெல்லாம். அது இது வந்து இதெல்லாம் வாசிக்கலையா, வாசிச்சிருக்கோம், சமயத்தில் ஒத்தாசைக்கு வராது இது மாதிரிலாம் வாசிச்சா. அது அனுபவத்துக்கு வரணும்னா அதுக்கு நிறைய நம்ம சிரமங்களை அனுபவிக்கணும் போல இருக்கு. அந்த சிரமங்கள்லாம் அனுபவிச்சாதான் அப்புறம் அது புரிய வருது, காலேன புரியுறது. ஓஹோ, அன்னைக்கு சொன்னாலே கரெக்டாக சொல்லியிருக்கா பத்தியா, இதை மாதிரி இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குவோம் அப்படின்னு தோன்றும். அஹன்யஹனி பூதானி, அஹன்யஹனி தர்மஸ்ய யோனி சாது சமாகமஹாம் மோகஜாலஸ்ய யோனி ரிஹி மூடைரேவ சமாகமஹாம். அஹன்யஹனி பிரதிதினம் தர்மஸ்ய யோனிஹி, தர்மத்துக்கு காரணமாக இருப்பது சாது சமாகமம் தான். சாதுக்களோட சேர்ந்தா அவா கேட்பா, சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பா, என்ன இன்னைக்கு அனுஷ்டானத்தில் என்ன விசேஷமா இருந்ததுன்னு கேட்பா, எப்படி அனுஷ்டானம் பண்ணிருந்து கேட்பா, இல்லை என்ன வாஸ்டேர்னு கேட்பா, வாஸ்டா அதில் ஏதாவது இதை சொல்லுன்னு கேட்பா. இதெல்லாம் சாதுசமாகும். நம்ம தான் அவளை அவாய்ட் பண்ணிடுறோமே இப்பெல்லாம், ஏதாவது கேள்வி கேட்க போறாரே சம்ஸ்கிருத் வாசிக்கிறேன்னா அப்படி அப்படி கொஞ்சம் ஒதுங்கி போறது, ஐயோ அவர் வராறான்ட்டு திரும்பிட்டு ஓடுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. யோனி சாது சமாகமஹா, இதெல்லாம் சின்ன பசங்க இப்பெல்லாம் பண்றா, அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. மோகஜாலஸ்ய யோனி ரிஹி மூடைரே ஏவ சமாகமஹா, மோகஜாலத்தினுடைய பலன், மோகஜாலம் என்னடா பண்றதுனால் மூடாளோட சம்பர்க்கத்தை வச்சுக்கிறது. நல்லவாளை அவாய்ட் பண்ணிட்டு இந்த பசங்கள்லாம் என்ன பண்றது, அவளுக்கு எங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நாங்க பழகுவோம், நாங்கெல்லாம் வயசாயிடுச்சுன்னா தான் வயசாளவங்களோட பழகுவோம். ஆஹா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கே, ஆமாம் அந்தந்த வயசில் தானே அவளோட தானே பழகுவா அப்படின்னு கூட இருக்கவாளும் சொல்லுவா. ஆனால் சில பசங்களை பார்க்குறேன், அவள்லாம் பெரியவாளோட பழகி பெரியவாளிடத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுண்டு, அந்த மாதிரி பசங்களும் நல்ல பசங்களும் இருக்கா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாமே, பசங்கன்னா அப்படி தான் அந்த வயசுக்காரோட தான் பேசுவா அப்படின்லாம் சமாதானம் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ மகா தப்பு. சத்திர் விவாதம் மைத்ரீம் ச நா சத்பிஷ்கிஞ்சிதா சரேத்து அஹன்யஹனி தர்மஸ்ய யோனி சாது சமாகமஹா மோகஜாலஸ்ய யோனிர்ஹி மூடைரே சமாகமஹாம். மூடாளோட சமாகமம் தான் வந்து மோகஜாலத்தினுடைய காரணமே. மோகஜாலத்தில் நம்ம மாட்டின்றோன்னா அப்போ என்ன ஆகும்னா மூட சமாகமம் தான் ஏற்படும். வாசோ யதா ராகவசம் பிரயாதி ததா சதேஷாம் வசமபியுபைதி தத் சந்நிகர்ஷே பரிவர்த்தித்தவ்ய பரிவர்த்தித்தவ்யம் வித்யாதிகாஸ்சாபி நிஷேவனீயாஹ. வாசோ யதா ராகவசம் பிரயாதி, வசிக்கிறதுன்றது வாசகன்னா வஸ்திரம்னு இன்னொரு அர்த்தம். யதா ராகவசம் பிரயாதி, அதுக்கு என்ன சாயம் கொடுக்குறோமோ அந்த சாயத்தில் அந்த கலர் வருது. ததா சதேஷாம் வசம் அபியுபைதி, அதே மாதிரியாக அந்த மாதிரி வாசஸ்தானம்னு அர்த்தம் பண்ணிட்டாலும் அது நம்ம எங்க ஆசைப்பட்டு யாரோட வாசம் பண்றோமோ அதே மாதிரியாக அவா வசத்துக்கு நம்ம போயிடுறோம். அதே மாதிரியாக எப்படி சாயம், அது எந்த சாயம் பண்றதோ அந்த மாதிரி வஸ்திரம் ஆறா மாதிரின்னு அர்த்தம் சொல்லலாம். இதுக்கு அந்த மாதிரி ரெண்டு அர்த்தம் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு சப்தம். வாசோ யதா ராகவசம் பிரயாதி ததா சதேஷாம் வசம் அபியுபைதி, அப்ப அவளுடைய வசத்துக்கு. அதனால என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும்னா நல்லவர்களோட சாயம் நம்ம மேல பட்டுதுன்னு வச்சுக்கோ, நல்லவர்களுடைய பழக்கங்கள் நம்மளுக்கு படிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவளுடைய வசத்துல இருப்போம், நல்லவர்களுடைய வசத்துல இருப்போம். அப்ப தத் சன்னிகரிஷே பரிவர்த்தித்தவ்யம், அதனால அவளை சுத்தி சுத்தி தான் நம்ம இருக்கணுமே தவிர இந்த துஷ்டாலை சுத்தி சுத்தி நம்ம மனசோ நம்மளுடைய இருப்போ இருக்கக்கூடாது. தத் சன்னிகரிஷே பரிவர்த்தித்தவ்யம் வித்யாதிகாஸ்டாபி நிஷேவனியாகாம், அத்தியதிகமான வித்தியைகளையும் நாம் அவர்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது இன்னொன்று சுதந்திரமாகவே வித்யாதிகாஸ்டாபி நிஷேவனியா, அதிகமான சத்வித்தியைகளெல்லாம் நாம் அனுஷ்டிக்க வேண்டும், அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சுவர்ணதாம் கச்சதி சன்னிகரிஷாத்து நீலஹா ககஹாம் மேருமிவாஸ்ரயன் வை, காக்கா கருப்பா இருந்தாலும் அது அது வந்து நீலமா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அர்த்தம், நீலகன கருப்புன்னு அர்த்தம். சுவர்ணதாம் கச்சதி சன்னிகரிஷாத் நீலஹா ககஹா, கருப்பா இருக்கிற பட்சி கூட காக்கா கூட மேருமிவாஸ்ரயன் வை, மேருவுக்கு மேல பறந்ததுன்னா அது தங்கமயமான காக்கையாக மாறிவிடும். அதனால அவன் கெட்டவனாகவே இருந்தா கூட நல்லவாளோட சேர்ந்தான்னா அடியேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது வந்து அடியன் பால் தயிர் விற்கிறவன், அவன்கிட்டயே பால் தயிர் வாங்குறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கேன். அவன் என்ன பண்றான், பால் தயிரை கொடுக்குறான், பணத்தை வாங்கிட்டா அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த அடியேனை எங்கடா கத்துண்டானா, ஏதோ நல்ல வார்த்தை சொல்றான், ஏதோ கத்துருக்கான் ஸ்ரீ வைஷ்ணவாளுடேன்னு, அவன் மேல எனக்கு ஒரு பிரீத்தி. அதுன்னு இந்த மாமின்னு கூப்பிடுங்கள், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது என்ன எனக்கு என்ன மாமீன், அது மாதிரி அது துஷ்டால் சில பேர் இருக்கா, அவா அப்படி விவகாரம் பண்ணுவா. ஏதோ சரி அடியேன்னு விவகாரம் பண்ணா நம்மளுக்கே கூட பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு இருக்கானேன்னு நம்மளுக்கு தோன்றது. தவதாசிய சுகைக சங்கினாம், அது துஷ்டால் எப்படி விவகாரம் பண்ணுவாள், அதுலேயே நல்லவாள் எப்படி விவகாரம் பண்ணுவாள்ன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதை விளக்க வேண்டியதை விளக்கி சேர்த்து கொள்ள வேண்டியதை சேர்த்துக்கணும். தொத்கைங்கரிய பிரீத்தி மாத்ராசக்தானாம் தவதாசிய சுகைக சங்கினாம். இந்த சங்கம் சத் சங்கம்ன்றதுக்காக இவ்வளோ பிரமாணத்தை சொல்லிட்டு, அது எப்படிப்பட்டவாளுடைய சங்கம்னா, உன்னுடத்தில் தாசிய விருத்தி பண்ணுபவர்களுடைய, உன்னுடைய தாசிய சுகத்தை அறிந்தவர்களான அவர்களுடைய சங்கம் மட்டுமே எனக்கு வேண்டும். தவதாசிய சுகைக சங்கினாம், அவளுடைய பவனேஷு அவர்களுடைய கிரகங்களில், அபிகீட்ட ஜன்மமே, அது புழுவா பிறந்தா கூட பரவாயில்லை, அது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சாதிக்கிறார். திஷ்டத்துமேனு ஒரு சப்தத்தை நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். பவனேஷு அஸ்தபி இருக்கே இருக்கே, கரெக்ட். தவ தாசிய சுகைக சங்கினாம் பவனேஷு கீட்ட ஜென்மமே அஸ்து அபி, இருந்தால் கூட இருக்கட்டும், கீட்டமான ஜென்மம் இருந்தா கூட இருக்கட்டும், நல்லவாளுடைய வீட்டில் இருக்கட்டும். தொத்கைங்கரிய பிரீத்தி மாத்ராசக்தானாம் இத்தியர்த்தா தவ தாசிய சுகைக சங்கினாம்னா என்ன அர்த்தம், உன்னுடைய கைங்கரியம் தாசிய சுகம்னா என்ன வரும்னா, கைங்கரியம் கிரியா பரிவாகியாதான் பரியவசாயியாதான் ஆகும், ஒரு காரியத்தில் போய் தான் நிறுத்தும் தாசிய சுகம்ன்றது. தாசிய சுகம்னா அப்படியே உட்கார்ந்துட்டு நான் தாசிய சுகத்தை அனுபவிக்கிறேன், பாருங்க நான் இருக்கிற இடத்துலேருந்தே தாசிய சுகத்தை அனுபவிக்கிறேன்னு, நான் பெருமாளுடைய தாசன், நான் பெருமாளுடைய தாசன் அப்படின்னு, தவ தாசோகம் தாசோகம் தவ தாசோகம் கிருஷ்ணஸ்ய அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மந்திரத்தை உபாசனை பண்ற, அது வேற தாசோகம் தாசோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சதாசோகம் சதாசோகம் தாசோகம் சதாசோகம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அதை உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அது சொன்னா அது கிரியா பரியவசாயியா ஆகணும்னு என்ன அர்த்தம், அவருடைய கைங்கரியத்தில் போய் இழைய வேண்டும். அந்த கைங்கரியம் பண்ணுபவர்கள் யார் இருக்காளோ, அவளிடத்துல கைங்கரியத்தில் பிரீத்தி இருக்கிறவாள் இருக்காளே, அவள் தான் இந்த தவதாஸ்ய சுகைக சங்கிகள்னு சொல்றான். அந்த இப்படிப்பட்ட சங்கியா இருக்கலாமே, சங்கி சங்கின்னு திட்டுறான் எல்லாரையும், இதான் தவதாசிய சுகைக்க சங்கி தான் அந்த சங்கி போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டோன்னா, தவதாசிய சுகைக்க சங்கியா இருந்தா தப்பு இல்லையே, உன்னுடைய தாசிய சுகத்தை யார் யார் அனுபவிக்கிறாளோ அவளோட சேர்ந்திருக்கணும். ஏதேன ஏகாந்தசீலசிய திருடவிரதசிய பஞ்சேந்திரிய பிரீத்தி நிவர்த்தகசிய அத்தியாத்ம வித்யாகத மானசிய மோக்ஷோ த்ருவோ நித்யமஹிம்சகசிய. இதனால என்னடா தெரியுதுன்னா, இந்த பிரமாணத்தினால சித்தமான வைஷயிகமான சுகம் இருக்கே, லோகத்தில் மற்றவாள்லாம் அனுபவிக்கிற சுகங்கள்லாம் இருக்கே, அதுலேருந்து ஒரு வைமுக்கியம் வெஜ்ஜியதே, அதுலேருந்து நம்ம விமுகால் ஆகணும்னு தெரியறது. ஆனாலும் இந்த உபன்யாசத்தை முடிச்சுட்டு அடியன் நம்மளுக்கு என்ன லாபம் வருதுன்னு தான் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கனே தவிர, அடியனுக்கே இந்த உபதேசங்கள்லாம் பொருந்தும். இதில் இருக்கிற இப்போ அடியன் சொன்ன உபதேசங்கள்லாம் அடியனுக்கே பொருந்தும், அடியனுக்கு தான் தேவை முதல்ல. ஏகாந்த சீலசிய திருடவிரதசிய, லோகத்தில் இருக்கிறவரையில் ஒரு சுவாமி அடிக்கடி அடியன்கிட்ட சொல்லுவார், நீ பைத்தியமாட்டி இருந்துடாத, இதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு எல்லாருக்கும் நீயே உபதேசம் பண்ணுவ, உனக்கே பணம் தேவையானா என்ன பண்ணுவ, நீ இதெல்லாம் உபதேசம் பண்ணா யாரும் உனக்கு ஒண்ணுமே தரமாட்டாளே, இதில் தான் நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த ஸ்லோகத்தை ஒருத்தருக்கு சொன்னேன், நாசேன புருஷோத்தமி திருஜகதாமேகாதிபே சேத்தசா சேவியே ஸ்வஸ்ய பதஸ்ய தாத்தரி சுரே நாராயணே திஷ்டதி எங்கஞ்சித் புருஷாதமம் கதிபய கிராமேஷம் அல்பார்த்ததம் சேவாயை மிருகயாமகி நரமகோ முடா வராகாவயம் ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னேன், அன்னிலேருந்து எனக்கு சம்பாவனையே கொடுக்கறது இல்லை அவர், அதை நிறுத்திட்டார். என்னடானா இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்க விஷயம் நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ இல்லையோ, எல்லாமே பெருமாளிடத்தில் தான் பிரார்த்திக்கணும். என்ன போல மனுஷாளிட பிரார்த்திச்ச என்ன பிரயோஜனம்னு ஒரு பெரிய மகாகோட்டீஸ்வரர். அவரால் அவர் காலத்தில், அவர் இருந்த காலத்தில் அவருடைய பணத்தெல்லாம் அவரால் எண்ணவே முடியல, இவ்வளோ இருக்குன்றதே தெரியல, அவ்வளோ இருந்தது. அவர் ஒரு சைவராக இருந்தார், சிவன் டெம்பிளுக்கு தான் போவார்னு இருந்தவரை முகுந்த மாலையை சொல்லி வச்சு அவர் வைஷ்ணவராக மாறி, அப்புறம் அவா ஊர்லேயே இருந்த வரதராஜர் கோவிலை அவர் புதுப்பிச்சார் அடியன் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்ததுனால. ஆனால் கடைசி வரல அடியனுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னே தோணலை, நீங்கள் அந்த பெருமாளிடத்திலேயே பிரார்த்திக்கணுன்ட்டார். அந்த மாதிரி நம்ம உபதேசம் பண்ண போனால் நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான் சாஸ்திரங்கள் போகிறது. ஏகாந்தசீலசிய திருடவிரதசிய, ஏகாந்தசீலனாக இருக்கிறவன், திருடவிரதனாக இருக்கிறவன், விரதத்தில் தான் எடுத்துட்டு சங்கல்பத்தில் திருடமா இருக்கணும். பஞ்சேந்திரிய பிரீத்தி நிவர்த்தகஸ்ய, பௌத்திக இந்திரியங்கள்லாம் இருக்கே அதுகளுக்கு பிரீத்தி நிவர்த்தக, அதுகளுக்கு பிரீத்தி பண்ணிட்டே இருந்தாக்க, அதுகளை சந்தோஷப்படுத்திட்டே இருந்தா அது சரியில்லையே, அதனால அதுலேருந்து நிவர்த்தனமாகணும். அப்படிப்பட்ட நிவர்த்தகஸ்ய, ஏன்னா அவா தான் மற்றவாளையும் அதுலேருந்து விஷய வைமுக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். பஞ்சேந்திரிய பிரீத்தி நிவர்த்தக்காள், நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள், நம்மளுக்கு இருக்கிற பஞ்சேந்திரிய பிரீத்தி இருக்கே, அது திருப்பி திருப்பி பார்க்கறது சாப்பிட்றது இந்த மாதிரியே இருக்கிற காரியங்கள்லாம் இருக்கே, அந்த அதெல்லாம் அதுலேருந்து வெளியில் வரணும். விஷயா விநிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்றார். அதே முகுந்த மாலையிலேயே ஒரு ஸ்லோகத்தில், மாத்ராட்சம் க்ஷீண புண்ணியான் க்ஷணமபி பவதோ பக்திஹீனான் பதாப்ஜேன்னு ஒரு ஸ்லோகம். எல்லா இந்திரியங்களையும் பார்த்து ஜிக்ர கிராண முகுந்த பாத துளசி மூர்தன் நமாதோக்ஷஜம் அப்படின்ட்டு கிருஷ்ணம் லோகேய லோச்சன துவய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியத்தையும் பார்த்து பாணியை கையை பார்த்து நல்லா பிரணாமம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்தை பகவத் சம்பந்தியான காரியத்தை சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி இருக்கணும், அப்பதான் பஞ்சேந்திரிய பிரீத்தி நிவர்த்தகனா இருக்க முடியும். அப்படிப்பட்டவாளே அத்தியாத்ம வித்யாகதமான சஸ்ய, அத்தியாத்ம வித்தியிலேயே ஈடுபாடு இருக்கணும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் அப்படின்னு பகவத்கீதையில இந்த விஷயத்த, அத்தியாத்ம ஜானம் எப்பவும் இருக்கணும், சததம் அத்தியாத்ம ஜானத்திலேயே இருக்கணும். அத்தியாத்ம வித்யாகதமான சஸ்ய, அப்படிப்பட்டவனுக்கு மோக்ஷோ த்ருவோ நித்தியம் அஹிம்சகஸ்ய, மோக்ஷமானது நிச்சயம் சித்திக்கும். ஏன்னா அவன் நித்தியம் அஹிம்சகன், என பரஹிம்சை பண்ணாதவன் அர்த்தம். இதுக்கு அஹிம்சைன ஜீவஹிம்சை அது ஒன்றும் அர்த்தம் எடுத்துக்காதீங்க. பாகவத்தால அபச்சாரம், பாகவத அபச்சாரமும் இதில் அர்த்தம், அதுவும் ஹிம்சை தானே. அது ஒரு விதமான மானசீகமாக ஒருத்தர திராசம் பண்றது. அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் போயிட்டு ஐயோ அவருடைய உபன்யாசத்தை கேட்காதீங்க, இவருடைய உபன்யாசத்தை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் சரியில்லை, இவர் சரி, நான் தான் உண்டி தான் நல்ல உபன்யாசகர் அப்படின்னு. இது இதெல்லாம் என்னென்ன பாகவத அபச்சாரத்துக்கு பாத்திரமாக்குறது ஒருத்தரை, அவாவா அவாவாளுடைய காரியத்தில் இருக்கோன்னு இருக்கணும். முக்கியமாக சொல்லுவா, நார்த்தில் தான் அடிக்கடி சொல்லுவா, இன்னொருத்தருடைய ஒரு லைனை டச் பண்ணக்கூடாது, யாருடைய லைனையும் கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து ஒருத்தருக்கு அழகு. ஒருத்தரை கிராஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளும் வந்து நிறைய அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அவள் வெறுமை விடுவாளா? அதனால தான் பாகவதாளோட அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே தான். நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் அடி என் லோக்கத்தில், எது அடியனுக்கு இப்போதான் நன்னா புரியறது பாகவத அபச்சாரம் ஏன் படக்கூடாது. இன்டெரக்டாக சொல்கிறோமோ அப்படின்னு நினச்சிருந்தா கூட இல்லை, இதெல்லாம் இருக்குது லோகத்தில், இதில் இருந்தெல்லாமும் அவளும் வெளியில் வரணுன்றதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப உதாரணமாக இருக்குமேன்றதுக்காக சொல்கிறேனே தவிர, இதுவும் ஃபர்தராக அபச்சாரத்துக்கு ஏற்றுவாகணுன்றதுக்காக சொல்லலை. தவதாஸ்திய சுகைக்க சங்கின மோக்ஷோ துருவா நித்யோ பிரசித்தம் வைஷயிக சுக வைமுக்கியம் வெஜ்ஜியதே. இதெல்லாம் என்னதுடா பஞ்சேந்திரிய பிரீத்தி நிவர்த்தகம்னா வைஷயிகமான சுகத்திலேருந்து விமுகனாகணும். அதுக்கான சில பிரமாணங்கள்லாம் பின்னாடி சொல்ல போறார். ஈதிருஷானாம் ஸ்வேன அந்யேஷ்ட பகுமந்தவியத்துவம் பகவதோ பகவதா உக்தம். ஈதிருஷானாம் ஸ்வேன அந்யேஷ்ட பகுமன்யத்துவம், இந்த இப்படிப்பட்டவாள் யாருனா இருந்தால் அவள்லாம் தனக்கும் மற்றவர்களுக்கும், தனக்கும் பெருமாளுக்கே கூட பகுமானியர் அவர், அப்புறம் மற்றவர்களுக்கும் பகுமானியாளா இருப்பா. எப்படி பகவதா உக்தம் மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாம் சானுமோதனம் ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வமார்த்தே டம்பவர்ஜனம் மத்கதா ஸ்ரவணே பக்திஹி ஸ்வரநேத்ராங்க விக்ரியா மமானுஸ்மரணம் நித்யம் பஞ்சமாம் நோபயச்சமாம் நோபஜீவதி. ஆவா இன்ன ஸ்லோகங்கள் பார்க்கும். பகவானே சொல்றார் மத் பக்த ஜன வாத்சல்யம், என்னுடைய பக்தாலான ஜனங்களிடத்துல வாத்சல்யத்தோட இருக்கணும். பூஜாயாம் சானுமோதனம், ஒருத்தர ஒருத்தர பூஜை பண்ற அனுமோதனம் பண்ணணும். ஐயோ அவரா அவருண்ட போய் இதுக்கு நீங்க ஆசிரியக்கிறீங்கன்னு கூடாது. ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வ, தானும் பூஜிக்கணும். மமார்த்தே டம்பவர்ஜனம், எனக்காக டம்பத்தெல்லாம் விட்டுடணும். ஒரே ஒரு காரியம் பண்ணுங்கன்றார் எனக்காக. மமார்த்தே டம்பவர்ஜனம், அகங்காரத்தோட இருக்கா பாருங்க அவெல்லாம் அகங்காரத்தோட விவகாரம் பண்ண வேண்டியது. அங்க போனா தான் தான் எல்லான்ற மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு மாற தட்டின்னு அங்க போய் நிக்கிறது. இதெல்லாம் பண்றவாள்லாம் நம்ம பாக்குறோமே லோகத்துல. அதுதான் டம்பவர்ஜனம்ன்ற, தனக்குதான் குரல் இருக்குன்னு உறக்க பேசுவா உறக்க பேசுவா. அது மட்டும் இல்லாம நான் தான் நிர்வாகம் பண்றேன், இப்படி இருந்தாதான் அவருக்கு என்ன பிடிக்கும், இப்படி நான் இருக்கணும், அதுக்காக பெரியவருக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவா பேரில் போட்டு உறக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றேன். இதெல்லாம் அவ வர்ஜனம் பண்ண வேண்டியவடி. மத் கதா ஸ்ரவணே பக்தி, என்னுடைய கதையை ஸ்ரவணம் பண்றதுல பக்தி வேணும். ஸ்வரநேத்ராங்க விக்ரியா, இதெல்லாம் தானா ஏற்படணும். அப்படியே கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேனோத்கீர்ண பாஷ்பாம்புடான்னு அங்கே ரெண்டுத்திலையும் நேத்திர அங்க ரெண்டு விக்ரிய, அதுல வந்து ஒரு சேஞ்ச் வரணும். பக்தி அந்த ரசத்தை பருகச்ச அந்த கதா சிரவணத்தினால ஏற்பட்ட பக்தி ரசத்தினால ஸ்வரத்துல வந்து ஒரு கத்கதத்துவம் வரணும். அப்படின்னா தழுதழுத்த குரலா இருக்கணும். கண்ணேந்து ஜலம் வரணும். சரீரமெல்லாம் நடுங்கணும். இல்ல மயிர்கூச்சல் ஏற்படணும். இதெல்லாம் ஏற்படணும். அது தானா வரணும். வேணும்னு அங்க போய் டம்பவர்ஜனம் ஏற்கனவே சொல்லிட்டார். ஏன்னா இதெல்லாம் ட்ரமாட்டிக்கலா கூட பண்ண முடியும். மம அனுஸ்மரணம் நித்யம், நித்யம் மம அனுஸ்மரணம், எப்போ என்னையே நினைச்சுட்டு இருக்க. இப்போலேருந்து ஆரம்பிச்சா கூட நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போயிடலாம். மம அனுஸ்மரணம் நித்யம் மம அனுஸ்மரணம் நித்யம் எச்சமாம் நோபஜீவதி எச்சமாம் நோபஜீவதி மம அனுஸ்மரணம் நித்யம் எச்சமாம் நோபஜீவதி. அது ஒன்று எனக்கு புரியுது. மம அனுஸ்மரணம் நித்யம் எச்சமாம் நோபஜீவதி. அது என்னன்னு பார்க்கணும். எச்சமாம் நோபஜீவத்தின்னா யார் என்ன ஆசிரியக்காத இருக்கானோ அவன் அர்த்தம். ஆசிரியக்காத இருக்கவனுக்கு என்ன பிரசக்தி, மத் பக்த ஜனவா அவனிடத்திலையும் பிரீத்தியோட தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தமான தெரியும். பக்திரஷ்ட விதாச்சிஹேஷா யஸ்மின் லேச்சேபி வர்த்ததே. இது எட்டு விதமான பக்தி. என்ன சொல்றார், மத்பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாம் சானுமோதனம் ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வ மமார்த்தே டம்பவர்ஜனம் மத்ததாசிரவணே பக்தி ஸ்வரநேத்ராங்க விக்ரியா மமானுஸ்மரணம் நித்யம் எச்சமாம் நோபஜீவதி. இந்த எட்டு விஷயம் இருக்குதுல. இந்த எட்டு விதமான பக்தி யாரிடத்துல இருக்கோ அவன் லேச்சனா இருந்தாலும் கூட எச்சமாம் உபஜீவதி தான் இருக்கணும். எச்சமாம் நோபஜீவதி எச்சமாம் உபஜீவதி, என்னை என்ன ஆசிரியிச்சு யார் இருக்கானோ அவனிடத்துலையும் பிரீத்தியோட இருக்கணும் அர்த்தமா இருக்கலாம். மிளேச்சேபி வர்த்ததே, இந்த குணங்கள் எட்டு குணங்கள் மிளேச்சனிடத்துல இருந்தாலும் கூட சவிப்ரேந்திரோ முனி ஸ்ரீமான் சயதிஹி சச்ச பண்டிதஹாம், அவன்தான் நல்ல பிராமணோத்தமன், அவன்தான் ஸ்ரீமான், கர்ப்பஸ்ரீமான். ஆரம்பத்திலேயே விஷ்ணு பார்த்திருந்தார்னா அவனை, அவன் வந்து ஜாயமான கட்டாட்சம் பெற்றவன் சொல்றோம் மொழியோ, அப்படி அவன்தான் ஜாயமான கட்டாட்சத்தை உடையவன். ச யதிஹி, அவன்தான் எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணவன் ஆகாரான். யதிஹின்னா அதானே அர்த்தம். சச்ச பண்டிதஹா, அவன்தான் பண்டிதன். பண்டான்னா ஞானம், இந்த ஞானம் வந்திருக்கணும். ஏதேதோ சாஸ்திர ஞானம், அந்த ஞானம், இந்த ஞானம், கம்ப்யூட்டர் ஞானம் வந்தா போற. தஸ்மைதேயம் தத்தோ கிராஹியம், அவன் கொடுக்கலாம், அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம், மிளேச்சனா இருந்தாலும் கூட. சச்ச பூஜ்யோ யதாஹியஹன், அவன் பூஜ்யன் என்ன மாதிரி அப்படின்னு. மோக்ஷ தர்மேச்ச பிரம்மாதிபிரபி, மோக்ஷ தர்மத்திலையும் பிரம்மாதிகள் சொல்றா. பிரம்மாதிபிரபி என்ன சொல்லப்பட்டது? நாள் எத் பிரயுஜ்யதே தத் சர்வம் தேவதேவச சரணா உபதிஷ்டதே இத்யுக்த்வா, எதெல்லாம் எத் பிரயுஜ்யத்தை, நாம் என்னெல்லாம் பிரயோகம் பண்றோமோ, எல்லாம் சொல்றோமோ, அல்லது என்னெல்லாம் சமர்ப்பிக்கிறோமோ, எல்லாமே தேவதேவச சரணா உபதிஷ்டதே, பகவானுடைய சரணாரவிந்தத்தில் தான் அர்ப்பிக்கிறோம். இத்யுக்த்வா அனந்தரம் உச்சதே யா கிரியா சம்பிரயுக்தா ஸ்யுஹு ஏகாந்தகத புத்திபிஹி, என்னென்ன கிரியைகள்லாம் பிரயோகம் பண்றாளோ அதெல்லாம் அப்புறம் நான் கிருஷ்ணர்ண்டே சமர்ப்பிக்கிறோம் மொழியோ. யா கிரியா சம்பிரயுக்தா ஸ்யு ஏகாந்த கத புத்திபிஹி தா சர்வா சிரசா தா சர்வாக, அவைகள் எல்லாவற்றையும் சிரசா தேவா பிரதி கிருண்ணாதி வை ஸ்வயம், அவைகளெல்லாம் பெருமாள் தானா ஏத்துக்கிறார். அஹோ ஏகாந்த ஏகாந்தின சர்வான் பிரீணாதி பகவான் ஹரிஹி, யாரெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்தை அனுசரிச்சு பண்ணக்கூடிய திருவாராதனங்கள்ல நிஷ்டையோட இருக்காளோ ஏகாந்தினஹான்னு அவளை தான் சொல்றோம். சர்வான் பிரீணாதி பகவான் ஹரி, அவளெல்லாம் சந்தோஷப்படுத்தின்றே இருக்கார் பெருமாள். விதி பிரயுக்தாம் பூஜாம் ச கிருண்ணாதி சிரசா ஸ்வயம், அவர்கள் யதாவிதி பண்ற யதாசாஸ்திரம் பண்ற பூஜைகளை பெருமாள் கிரகித்துக் கொள்ளுகிறார். ஈதிஷ பாகவதாபிமான கோச்சரத்வாய, இப்படிப்பட்ட பாகவதாளுடைய அபிமானத்துக்கு நம்ம விஷயமாகணும். ஓஹோ அவனா, அவன் வசந்தவனாச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஈதிருஷ பாகவதாபிமான கோச்சரத்வாய ஸ்தானாந்தரகமன அனர்ஹ அனன்ய கதித்வ விவக்ஷயா, இது விதேசாதிகள் போகாம அங்கெங்கயோ போய் தெரிஞ்சுட்டு அங்க பணம் சம்பாரிச்சுன்னு வந்து என்ன பண்றா, வெளியில போய் பணம் சம்பாரிச்சுன்னு மறுபடியும் இங்க வந்து பாகவதால அப்படி ஆயிடலான்னு சில பேர் நினைக்கிறா. அதெல்லாம் வந்து ஸ்தானாந்தர கமன அனர்ஹ, இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஸ்தானாந்தரங்கள் போகாம இருக்க முடியாது. ஸ்தானாந்தரத்துக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஸ்தானாந்தரம்னா விதேசம்னு அர்த்தம் இல்லை, போகக்கூடாத ஸ்தானங்கள். அது இங்க பாரதத்திலேயே இல்லையான்னு, இந்த துஷ்டாளுடைய சகவாசங்கள் அதெல்லாம் கூடாது இல்லையா. அதனால ஸ்தானாந்தர கமன அனர்ஹ அனன்ய கதித்துவ விவக்ஷையா கீட்ட ஜென்மாப்பின்னு சொன்ன. இங்கேயே கூட கீட்ட ஜென்மான்னு எதுக்குடா சொன்னார்னா, அது பாகவதால் இருக்கிற இடத்துல கீட்டமா ஜென்மா இருந்தா கூட பரவாயில்ல, அது வேற எங்கேயான வேற ஸ்தானங்கள்ல போய் கீட்டமா பிறக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி இடங்கள்ல கீட்டமா பிறந்தா பரவாயில்லன்னு சொல்றதுக்காக. அது எங்க என்ன, அதுவும் அதுக்கும் பிரமாணம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ பிஜாயத்தே இத்யுக்தம் உத்கிருஷ்ட ஜென்ம திஷ்டதூ, அப்படி உத்கிருஷ்டமான ஜென்ம இது. அந்த யோக பிரஷ்டன் யோகத்தை ஆரம்பிச்சு நடுவுலையே நின்று போயிடுறது, யோகத்தை முடிக்க முடியாதவன் என்ன ஆறான்னு கேள்வி கேட்கச்ச, கச்சின் நோபய விபிரஷ்டா சின்ன பிரமேவ நஷ்யதி அப்படின்னு கேள்வி கேட்கிறான். என்ன அவன் நஷ்டமாயிடுறானா அங்கேயே, கச்சின் நோபய விபிரஷ்டா, இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம ஆயிடுறானா? ஏன்னா கர்மாவுடைய பலனை அனுபவிக்க கூடாதுன்னு ஆயிடுத்து, பலனை வந்து எதிர்பார்க்காம பண்ணணுன்றதுனால கர்மாவனுடைய பலன் கிடைக்க போறதில்லை. ஏன்னா நிஷ்காம கர்மா பண்ணியிருக்கான், இது ஆரம்பிச்சதும் முடியல, அது ஆரம்பிச்சது முடிஞ்சிருந்தனா கூட கர்மா கத்தியா ஏதோ ஒரு நல்ல ஜென்மா கிடைச்சிருக்கலாம். இப்ப என்ன ஆவான் சுவாமினவன், இதுவும் கிடைக்காம போயிடுத்து, மோட்சமும் கிடைக்காம போயிடுத்து, சத்கர்மாவும் இல்லாம போயிடுத்து, அவன் தான் கர்மாவை தான் பலன் இல்லாம அனுஷ்டிக்கணும்னு சொல்லிட்டீர், நைஷ்கர்மியம் சித்திக்கணும்ன்றதுக்காக இப்ப இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னுட்டு கச்சின் நோபய விபிரஷ்டா இதோ பிரஷ்டஸ் தத்தோ பிரஷ்டஹான்ற மாதிரி ஆயிடுமே சுவாமின் அப்படின்னு கேள்வி கேட்டு, அதுக்கு பதிலாக தான் இதை சாதிக்கிறார். அவன் என்ன பண்றான், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, நல்ல சுத்தமான பிராமணோத்தமாருடைய வம்சத்துல யோக பிரஷ்டன் ஜனிக்கிறான். இத்யுக்தம் உத்கிருஷ்ட ஜென்ம திஷ்டது, அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான ஜென்மமானது கிடைக்கட்டும். பசுர் மனுஷிய பக்ஷீவா ஏச வைஷ்ணவ சம்சிரயா தேனைவ தே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். பசுவோ மனுஷனோ பக்ஷியோ யாரெல்லாம் கூட வைஷ்ணவ சம்சிரயாளா இருந்திருக்காளோ, வைஷ்ணவால் ஆசிரியிருக்கிற பசுவோ மனுஷனோ பக்ஷியோ கூட தேனைவத்தே பிரயாசியந்தி, அந்த வைஷ்ணவ சங்கமத்தினாலேயே தத் விஷ்ணோ பரமம் பதம் யாந்தின்னு பதம் பிரயாசியந்தி செல்ல போகிறார்கள் என்று. இது உக்த உக்தம் அபகிருஷ்ட ஜென்மாபி, ரொம்ப நீசமான பசு பக்ஷி மிருக ஜென்மாக்கள் கூட துவதிஷ்ட விநியோக சித்தத்வாத் சேஷத்வ காஷ்டா வேதினோ மமா அலம். அது பகவானுடைய துவதிஷ்ட விநியோக, உன்னுடைய இஷ்டமாக விநியோகம் பண்ணப்பட்டதனால சித்தமான சேஷத்துவம் வந்திருக்கே, அந்த சேஷத்துவத்தை புரிஞ்சுட்டு இருக்கோல்லையோ அந்த ஜந்துக்கள்லாம், அதுவே எனக்கு போரும் சுவாமின். அந்த கீட்ட ஜென்மமா இருந்தா கூட அது அந்த பாகவத சேஷத்துவத்தை புரிஞ்சுட்டு இருந்ததுன்னா அந்த ஜென்ம போரும். அதனால பாகவதாபிமான விஷயபூத்த தேசவாசித்வம், பாகவதாளுக்கு பூனைக்கு எவ்வளோ, கோவிலில் வளர்ற பூனைக்கு எவ்வளோ அபிமானம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த பூனை பண்ணியிருக்க கர்ம பலனை பாருங்கோ, அதுக்கு பகவத் பிரசாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லை எல்லாருடைய பிரீத்திக்கும் விஷயமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய வீடுகளில் கிரகங்களில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் கூட அந்த அபிமானம் கிடைக்கிறது. தற்கைங்கரியம் ச மம அபேட்சிதம் இது தாத்பரியம். அந்த மாதிரி பாகவதாளுடைய கைங்கரியம் தான் வேணும் எனக்கே தவிர, கீட்டமான ஜென்மமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு அதுவரில் போற அர்ப்பம். அபிஷப்தா தத்திர காடாபிசந்தியோ தயதி, கீட கீட்ட ஜென்மமே அபி பவனேஷு அஸ்து அபி அப்படின்னு அபிசப்தத்தினால அது அந்த மாதிரியான வசந்த ஸ்ரீ வைஷ்ணவளுடைய கிரகமாக இருப்பின் அதில் ஒரு காடாபிசந்தி, அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கிரகங்களில் பாகவதாளுடைய சன்னிவேசம் கிடைக்கணும்ன்ற சன்னிகர்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக. யதோக்தம் மம மத்பக்தேஷு மம மத்பக்த பக்தேஷு பிரீதிரபியதிகா பவேத் தஸ்மான் மத்பக்த பக்தாஸ்ச பூஜனீயா விசேஷதா இதி. யதோக்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, மம மத்பக்த பக்தேஷு, நான் என்னுடைய பக்தன் என்னுடைய பக்தன்றதுல பரிரபியாதிகா பவேத் பிரீதிரபியதிகா பவேத், அவளிடத்திலையும் பிரீத்தி அதிகம் வேணும். அதாவது சப்தபர்வதாசியம் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார், ரெண்டு இடத்துலயுமே ஏழு சப்த சப்த பர்வதாசியம். அந்த அடியாருக்கு அடியாருக்கு அடியாருக்கு அடியாருக்கு அடியாருக்கு அடியார ஏழாவது ஸ்டேஜில், தஸ்மான் மத்பக்த பக்தாஸ்ட பூஜனீயா விசேஷதா, என்னுடைய பக்தாளுக்கு பக்தாள் கூட பூஜனியாள். அது ஏழையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஒன்று சொன்னாலும் நம்ம நிறைய புரிஞ்சுக்கும். இதிகாச சமுச்சயே சே, இதிகாச சமுச்சயத்திலையும் தஸ்மாத் விஷ்ணு பிரசாதாய வைஷ்ணவன் பரிதோஷ ஏத்து, அதனால பெருமாள் சந்தோஷப்படணும்னா பெருமாளை சேர்ந்த வைஷ்ணவாளை சந்தோஷ பண்ணுங்கோ, சந்தோஷம் பண்ணுங்கோ. பிரசாத சுக பிரசாத சுமுகோ விஷ்ணு தேனைவ சான்ன சம்சயாம், அதனால் வைஷ்ணவாளை ஸ்ரீ வைஷ்ணவாளை சந்தோஷப்படுத்தினாதான் பெருமாள் சந்தோஷப்படுவார். சாண்டில்ய ஸ்மிருத உச்ச சித்திர் பவதி வானேதி சம்சயோச்சுத சேவினாம் ந சம்சயோத்ர தத் பக்த பரிச்சரியாரதாத்மனாம். சித்தி கிடைக்கிறதா இல்லையான்றது, பெருமாளுடைய கைங்கரியம் பண்றவாளுக்கு சித்தி கிடைக்கிறதா கிடைக்கலையான்றது கூட சம்சயமாக இருக்கலாம். ஆனால் சம்சயமே இல்லாத விஷயம் எது என்னன்னா, பெருமாளுடைய பக்தாளுக்கு பண்ற கைங்கரியம் இருக்கே அதுக்கு சம்சயமே கிடையாது. அதுல பெருமாள் நிச்சயமா கிடைப்பார், பெருமாளுக்கு பண்ணா பெருமாள் கிடைப்பாரான்னு தெரியாது, ஆனா பெருமாளுடைய பக்தாளுக்கு பண்ணா நிச்சயமா பெருமாள் கிடைப்பார்னு சொல்ற பிரமாண வசனத்தை சொல்ற. சித்திர் பவதிவா நேத்தி சம்சயா அச்சுத சேவினாம், அச்சுத சேவினாம் சித்திர் பவதிவா நே இது சம்சயா, ஆனா தத் பக்த பரிச்சரியா ரதாத்மனாம், அவளுடைய பக்தாளுக்கு பரிச்சரிய பண்ணணும்னு ஆசையுடையவர்களுக்கு ந சம்சயா அப்படின்னு வச்சனம். அதுக்கப்புறம் கேவலம் பகவத் பாத சேவையா விமலம் மனஹா நஜாயதே யதா நித்யம் தத் பக்த சரணார்ச்சனாத். எப்பொழுதும் பெருமாளையே பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு நல்ல மனசானது ஏற்படுவதில்லை. ஏன் ஏற்படுறதில்லைன்னா, நான் தான் நானோக்குள்ள திருவாராதனை பண்றேன், நீங்களா பண்ணீங்களா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கற லெவலுக்கு போயிடும். நான் ஐ எம் டிஃபரெண்ட், ஐ எம் டிஸ்டிங்கிஷ்டு ஃப்ரம் யூ ஆல். ஹவுனா நான் திருவாராதனை பண்றேன், நீங்களாம் பண்றதில்லை, அப்படி போயிடும். ஆனால் நஜாயதே யதா நித்யம் மத்பக்த சரணார்ச்சனாத்து, பெருமாளுடைய பக்தாள் இருக்காளே அவா திருவாராதனம் பண்ணாளா இல்லை, எத்தனை விதமான பக்தி இருக்கு, அதில் எந்த விதமான பக்தி அனுஷ்டானம் பண்ணா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்காம அவள் ஊர்து புன்ற தாரண மாத்திரத்தினாலே அவளையும் பக்தாள் என்று கருதி அவளுடைய அர்ச்சனம் பண்ணா பெருமாள் நிச்சயமாக சந்தோஷப்படுவார், அவளுடைய மனசும் பவித்திரமா இருக்கும். என்ன, நீங்களே நாம்ளே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வைதிகமா இருக்கிறதுனால ஏற்படுற ஹைனஸ்னால ஐசோலேட் பண்ணிட்டே இருப்பா. அந்த ஐசோலேஷன் இல்லாத எல்லாரையும் சங்கிரகிக்கணும். இவனும் நாளைக்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அவனையும் சங்கிரகிச்சுட்டு போனாதானே அவனும் நாளைக்கு நம்மளை பார்த்து ஏதோ நாலு காரியம் பண்ணுவான்ற எண்ணத்தோட இருந்தால் அவர் வசந்த ஸ்ரீ வைஷ்ணவ. அதனாலதான் பாகவத சரணஸ்பர்ஷம் சரணார்ச்சனம் பண்றதுன்றது முக்கியமானது. எப்பேற்பட்ட பாகவதத்துமாளுக்கும் ஸ்ரீ பௌஷ்கரே துர்லபா பகவத்யோக பாகினோ புவி மாணவாஹா தத்தர்சனாத் ததாலாபாத் சுலபம் சாஸ்வதம் பதம். துர்லபாஹா பகவத்யோக பாவினஹா, பகவானுடத்துல பகவானிடத்துல தியானம் பண்றவா இருக்காளே, அப்படிப்பட்ட பகவத் தியானம் பண்ற பாகவத்தாள் மனுஷியால் மாணவாகான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம அதை பாகவதாகனே புரிஞ்சுக்கணும். துர்லபாள் தத்தர்சனாத்ததாலா பார்த்து சுலபம் சாஸ்வதம் பதம். அப்படிப்பட்டவாளை தரிசனம் பண்றதுனாலையும் அவளோட பேசுறதுனாலையும் சாஸ்வதமான மோட்சபதமானது சுலபம். ஏவம் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோராராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம். ஆராதனத்துல எல்லாம் விசேஷமானது விஷ்ணுடைய ஆராதனம், ஆனால் அதை காட்டிலும் சிரேஷ்டமானது ததியாராதனம், அந்த பாகவதாளுடைய ஆராதனம் தான் மிகவும் உத்கிருஷ்டமானது பரம் என்று சாதிக்கிறார். தஸ்யேஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாம் அபி நமோ நமஹா என்று அந்த யஜ்ஞவராகனை எந்த பகவான் விஷ்ணுவை அபரிமிதமான தேஜஸை உடையவனான அமித தேஜசான அந்த பகவானை யார் பிரணாமம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பிரணாமம் என்று தேஷாமபி நமோ நமஹா என்று அந்த பிரமாணங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும். இதராவசதேஷு அபாகவத நிவாசேஷு, பாகவத்தால் இல்லாதவாளுடைய வீடுகளில் சதுர்முகாத்மனாபி ஜென்மமாஸ்மபூத்து, அது நாம் பிரம்மாவாகவே பிறந்தாலும் வேண்டாம், கிம் புனர் மனுஷ்யாத்யாத்மனா இது தாத்பரி. அது பாக நான் சத்துர்முகனா பிறந்தாலே வேண்டாம்னா மனுஷனாக பிறக்கிறத பத்தி என்ன விஷயம், அது வேண்டவே வேண்டான்னு அர்த்தம். சத்துர்முகாத்மனாவே வேண்டாமே, இன்னொருத்தர் வீட்டில் நான் பிரம்மாவாகவே பிறந்தா கூட எனக்கு வேண்டாம்னு அர்த்தம், மனுஷனா நிச்சயமா பிறக்க வேண்டாம் அர்த்தம். கைமுத்திய நியாய சித்தம் துவன்னாபி பத்மே சத்துர்முகாத்மனாபி ஜென்ம மதபி சம்பந்தி விருத்தா விருத்தம் இத்தியபிப்பிராயேன புனரபி மே இத்தியுத்தமம் இத்தியுக்தம். சதுர்முகாத்மனா ஜென்ம மாபூத் அபி மே ஜென்மன்றார். வெறும் சதுர்முகாத்மனா மாபூத்னு ஒண்டி சொல்லாம என்ன மேன்னு எனக்கு வேண்டாம் சுவாமி ஏண்டான் அர்த்தம். சதுர்முகாத்மனா ஜென்ம மதபி சந்தி விருத்தம், எனக்கு அது விருத்தம் சுவாமி, எனக்கு அதில் ஆசை இல்லை சுவாமி அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக மேன்றார். அதே மாதிரி எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் தானே, அதனால மேன்றது நம்மளும் இன்னைக்கு அதே மாதிரி தான் பிரார்த்தி. அபிமே ஜென்ம சதுர்முகாத்மனா இத்யுக்தம் ஏதேன பாகவதானாம் அபாகவத சம்சர்கா பரிகாரியா, பாகவதாளுக்கு அபாகவதாளா இருக்கிறவாளுடைய சம்சர்க்கமானது பரிகாரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இத்யுக்தம் பவதி ததாச்ச பஹுருச்சா ஆமனந்தி. ருக்வேதத்தில் சொல்றான் என்னன்னா, நேதம் வித அனிதம் விதா சமுத்திசேன்ன சக புஞ்சீத வசதம் ஆவிஷ்யாதி. அது பஹ்ருச்சாஹ, பஹ்ருச்ச சாக்கைன்னு ஒரு சாக்கை. அதுல என்ன சொல்றான்னு, நேதம்பித்து இப்படி தெரிஞ்சின்றவன், அனிதம்பித்து இருக்கானே இப்படி தெரிஞ்சுக்காதவன் இருக்கானே, அவனை உத்தேசம் பண்ணி பேசவே கூடாது. அவனை உத்தேசம் பண்ணி எந்த வார்த்தையும் பேசவே கூடாது, பேசாத விட்டுடணும். அப்படி ஒருத்தன் அபாகவத்தனா இருக்கான்னா அவனை பத்தி பேசவே வேண்டாமே, விட்டுள்ளாமே. ந சமுத்திசேத்து, அவனை உத்தேசிச்சு எதுவும் பேசக்கூடாது. ந சஹ புஞ்சீத, அவனோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டாம். ந வசதம், ந வசதம், அவனோட வசிக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, ந வசதம் ஆவிஷேத், அது வசதம்னா வசதி, அவனோட இருப்பிடம் இருக்கே அத என்டரே ஆகாதீங்கோ. ந வசதம் ஆவிஷ்யாதி. ஸ்மரியதே ச, ஸ்மிருதியும் சொல்றது. சைவான் பாசுபதான் ஸ்பிருஷ்ட்வா லோகாயதிக நாஸ்திகான் விகர்மஸ்தான் சூத்ரான் சவாசா ஜலமாபிஷேத்து. சைவாள் பாசுபத்தாள், அதுல இத யாராதுன்னா, இப்படிப்பட்ட தெரிஞ்சின்றவன் தெரிஞ்சுக்காதவனோட, நான் தெரிஞ்சுக்காதவா யாருறான்னு அதை தான் இங்க சொல்றான். யாரோ இவாளே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாளே, ஸ்ரீ வைஷ்ணவாளை ஒதுக்கிறதுக்கு காரணம் இல்லை, ஒதுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸ்மரிய தேச்ச சைவான் பாசுபதான் ஸ்பிருஷ்ட்வா, சுவாமி தேசிகன் அதுக்காக தான் இதை சத்தத்தை உடனே எடுக்கிறார். ஏன்னா தனக்கு விரோதின்னு ஒரு நாலு ஸ்ரீ வைஷ்ணவன் தானே, அவனை பரிகாரம் பண்ணிட்டு போயிடுவான், அவனை அவனை தான் இதுக்கு விஷயமாக்கிடுவான். அது மாதிரி பண்ணக்கூடாது. யாருனா, ஸ்மரியத்தேச்ச சைவான் பாசுபதான் ஸ்பிருஷ்டுவா லோகாயதிக நாஸ்திகானு. சைவாலையும் பாசுபத்தாலையும் தொடக்கூடாது. லோகாயத்திகால்னு சொல்ற அவ எல்லாம் தனித்தனியா அடியன் வியக்தமாக சொல்ல வேண்டான்னுட்டு. லோகாயத்திகால் சாங்கியால்னு அர்த்தம். நாஸ்திகால் விகர்மஸ்தான் த்விஜான் சூத்ரான், இந்த பலன் எதிர்பார்த்து காரியம் பண்றவா மட்டும் இல்லை விகர்மஸ்தாக, விருத்தமான கர்மாக்களையும் ஆச்சரணம், வேத விருத்தமான கர்மாவை ஆச்சரணம் பண்றவா, அப்படிப்பட்ட த்விஜாலா இருக்கட்டும் சூத்ராலா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கவாளை பார்த்துட்டாக்கா ஸ்பிருஷ்டுவாவோ திருஷ்டுவாவோ சவாசா ஜலமாவிஷே வஸ்திரத்தோட போய் தீர்த்தாமடும், அதே வஸ்திரத்தோடயே தீர்த்தாவும். இல்லைன்னா வஸ்திரத்தோட தீர்த்தமாடுறது தப்பு, சாதாரணமாக வஸ்திரத்தோட தீர்த்தமாடக்கூடாது. ஸ்நான சாட்டின்னு அதுக்கு தான் ஸ்நான சாட்டி கொடுத்துட்டு தீர்த்தமாடுற. அசதாம் தர்சனாத் ஸ்பர்ஷாத் சம்பர்க்காச்ச சஹாசனாத் தர்மாச்சாராஹா பிரணஷ்யந்தி யதா சைகதமம் பசா இதி ச. இன்னொரு அசத்துகளுடைய தர்சனமோ ஸ்பர்சனமோ சம்பர்க்கமோ கூட உட்கார்றதோ தர்மாச்சாராக பிரணசம், தர்மம் நம்மளுடைய தர்மம் ஆச்சாரம் எல்லாம் போயிடும். எப்படின்னா சைக்கத்தை வம்பசா, எப்படி மண்ணாலான பாத்திரத்தில் ஜலத்தை விட்டா எப்படி ஜலம் உள்ள போயிடும், சைக்கத்தம் இல்லைன்னா மணலில் ஜலத்தை விட்டா எங்கே இருக்கிற இடமே தெரியாது. அந்த மாதிரி சாண்டில்ய ஸ்மிருத உச்ச மூடை பாபரத்தை குரூரைஹி சதா ஆகம பராங் முகைஹி. நல்ல ஆகமங்கள் இடத்துலேருந்து தூரம் இருக்கிறவா, சதாகமங்கள் எல்லாம் பாஞ்சராத்திர ஆமகங்களை மதிக்காத இதில் இருக்கிறவா, அதெல்லாம் நிஷேதம் பண்றவா, அதெல்லாம் தப்புன்னு சொல்றவா, மூடாள், பாபரத்தைகி பாபத்திலேயே ஆசை ஈடுபாடு உடையவாள், சம்பந்தம் நாச்சரேத் பக்திஹி நஷ்யேத, அவளெல்லாம் அவளோடலாம் பழகினா நம்மளுக்கு இருக்கிற பக்தியும் போயிடும் அந்த சங்கமாத். வைஷ்ணவேச்ச புராணி பும்சாம் ஜட்டா பரண மௌண்டியவதாம் மிருதைவ மோகாசினாம் அகில சௌச பகிஷ்கிருதானாம். இந்த மாதிரி புருஷாள் யாரானா, ஜட அதாவது ஜட்டாதாரிகள், வேற தர்மாந்திரத்தில் இருக்கிறவா ஜட்டைய விரதமா வச்சுட்டு இருக்கவா, ஏதோ நாலு நாள் க்ஷவரம் பண்ணிக்காத ஜட்டை வள பெருசாயிடுச்சுன்னா அவாளெல்லாம் சொல்லக்கூடாது, ஜட்டையே வச்சுட்டு இருக்கவா, ஜட்டாதாரி முண்ட மௌண்டியம் ஃபுல்லாவே கேசத்தை மொத்தத்தையும் எடுத்துடுறவா, ஜட்டாபரணம் பண்றவா, ஜட்டையே தனக்கா ஆபரணமா வச்சுட்டு இருக்கவா, அப்படி இல்ல ஜட்டாபரண மௌண்டியவதாம் விரதைவ வியர்த்தமாக மோகாசினாம் எதையோ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றது, ராஜசமான தாமசமான பதார்த்தங்கள்லாம் நிஷேவனம் பண்றவா, அகில சௌச்ச பகிஷ்கிருதானாம் எல்லா விதமான சுத்தியிலேருந்தும் அவள்லாம் வெளியில் போயிடுறா. சுத்தியே கிடையாது, அசுத்தம் தான் மொத்தம். ஸ்மசான வாசம் பண்ணுறவா, எதோலாம் சாப்பிட்றவா, சொல்லவே தகாத விஷயங்கள். தோய பிரதான பித்ரு பிண்ட வினாக்குதானாம், அவளுக்கு தோய பிரதானம் கிடையாது, எதுவும் யாருக்கும் எள்ளு தீர்த்தம் விடுறதில்லை, பிண்ட பிரதானம் பண்ணுறதில்லை. அப்படி பண்ணவாள் பட்டவாளோட சம்பாஷணாதபி நராகா நரக்கம் பிரயாந்தி, அவளோட பேசினா கூட அவள்லாம் நரக்கத்துக்கு போறா. அந்த மாதிரி மனுஷாலோட பேசவே கூட. அந்நத்ரச்ச வரம் ஹுதவஹஜ்வாலா பஞ்சராந்தர் வியவஸ்திதிஹி, ஹுதவஹஜ்வாலா பஞ்சராந்தர் வியவஸ்திதிஹி வரம். ஆனா அக்னியினுடைய ஜுவாலை, அது அக்னி ஜுவாலையினால ஒரு கூடாரம் பண்ணி நடுவில் உட்காண்டிருந்தா கூட பரவாயில்ல. ந சௌரி சிந்தா விமுக ஜனசம் போச வைஷசம், பெருமாளுடைய ஸ்மரணம் இல்லாத வாளுடைய சம்பந்தம்ன்றது இதை காட்டிலும் மோசமானது. அக்னி நடுவில் கூட இருந்துள்ளாம். அப்படி மாத்ராட்சம் க்ஷீண புண்ணியாங்கணம் அபி பவதோ பக்தி ஹீனான் பதாப்ஜே மாஸ்ரௌஷம் ஸ்ராவியபந்தம் தவ சரித்தம பாஸ்ய அந்யதாக்கியானஜாதம் மாஸ்மாரிஷம் மாதவ துவாமபி புவனபதே சேதசா பன்னுவானான் மா பூவம் த்வத்ஸபரியாவ்யதிகரரஹிதோ ஜன்ம ஜன்மாந்தரே பீன்ற ஸ்லோகத்திலையும் அந்த மாதிரி பெரும் மனுஷால நான் பார்க்கக்கூடாது, யார் உன்னிடத்துல பக்தி பண்ணலையோ, அந்த மாதிரி வஸ்துக்களை கேட்கக்கூடாது, அந்த மாதிரி பாட்டுகளை கேட்கக்கூடாது, எதெல்லாம் லௌகிக்கமா விஷயமா இருக்கோ, உன்னுடைய சரணாரவிந்தத்தை பற்றி பாடாத பாட்டுகளா எது இருக்கோ, மாஸ்மாருஷம் மாதவ உன்னை யார் நினைக்காளோ நினைக்காத இருக்காளோ அவளை நான் நினைக்கவே கூடாது, அதில் அவனுடைய கைங்கரியம் இல்லாமல் நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படி நான் சௌரி சிந்தா விமுக ஜன வாசம் வாச வைஷம் இதுதான் அத்திய பிரபுத்தி ஹே லோக்காக நம்ம எப்படி இருக்கணும், இதை தான் அப்படி ஏற்கனவே சொன்னேன். இன்னமே எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்தை நிர்ணயம் பண்றதுக்கு இந்த ஸ்லோகம். வைஷயிக சுக வைமுக்கியம், வைஷயிக சுகம் யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ அவளிடத்திலேருந்தும் விமுகாலாக தான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்றார். அத்திய பிரபுத்தி ஹே லோகா யூயம் யூயம் பயம் பயம், இன்னிலேருந்து ஆரம்பிச்சு நீங்க நீங்க நாங்க நாங்க என்னதா நீங்க நீங்கன்னா, அர்த்த காம பராயூயம், அர்த்தமும் காமமே ஆசைப்படுறீங்கோ, வயம் து நாராயண பராயணாஹா, வயம் நாராயண பராஹா, நாஸ்தி சங்கத்தில் அஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ச பரஸ்பரம், ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. வயம் து கிங்கரா விஷ்ணோஹோ யூயம் இந்திரிய கிங்கராஹா, நாங்க விஷ்ணுவுடைய கிங்கராள், நீங்களோ இந்திரியங்களுடைய கிங்கராள் என்று அவர்களை வர்ஜிக்க வேண்டும். பித்ருவிஷ்ட ஏவ முக்தம், பித்ருக்களும் என்ன சொல்றார், மாஜனிஷ்ட சனோவம்சே ஜாத்தோவா திராக்வி பத்தியதாம், என்னுடைய வம்சத்தில் அந்த மாதிரி ஒரு குழந்தையை பிறக்க வேண்டாம், அப்படியே பிறந்தாலும் உடனே போயிட்டோம். ஆ ஜன்ம மரணம் எஸ்ய வாசுதேவோன தெய்வதம், மரண பரியந்தம் ஜன்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஜனிச்சதுலேருந்து பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு மரண பரியந்தம் எந்த ஒரு குழந்தைக்கு வாசுதேவ சிந்தை இல்லாமல் இருக்கோ, அப்படிப்பட்ட குழந்தை எங்களுக்கு பிறக்கவே வேண்டாம், பிறந்தாலும் போயிட்டோன்றான். அது பித்திருக்கள் அப்படி சொல்றாளாம். அவைத்திய பிராகிருத புரோக்தோ வைத்தியோ வைஷ்ணவ உச்சதே அவைத்தியனேனாபி வைத்திய கிஞ்சித் சமாச்சரேத்து, பிராகிருத்தனான புருஷன் இருக்கானே அவன் அவைத்தியன், வைஷ்ணவனா இருந்தா அவன் தான் வைத்தியன், அந்த வைஷ்ணவன் இல்லாதவனோட வைத்திய ஒரு வைத்தியனா இருக்கிறவன் வைஷ்ணவனா இருக்கவன் ந கிஞ்சித் சமாச்சரேத். வைத்தியன்னா என்னன்னா சிகிச்சையை கரெக்டா சொல்றவன், சிகிச்சைனா என்னன்னா கிருஷ்ணகர்ண கிருஷ்ணன்ற வார்த்தையை கேட்கறது தான் அமிர்தம், அந்த அமிர்த நிஷேவனம் தான் பண்ணணுமே தவிர, ஔஷதம்னா என்ன, ஸ்ரீகிருஷ்ண பிபமனஹா ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் என்று கிருஷ்ணன் தான் ஓஷதின்னு சொல்றவன் தான் வைத்தியன், அவன் தான் வைஷ்ணவன் அர்த்தம், சரியான பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறவன் தான் வைஷ்ணவன். சரியான பிரிஸ்கிரிப்ஷன் என்னன்னா அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் கிருஷ்ணன்ற நாமம் திருநாமம் ராமன்ற திருநாமம் இதை சொல்றவன் தான் சஹசிர நாமம் சொல்லுன்னு சொல்றவன் சந்தியாவனம் பண்ணுன்னு சொல்றவன் இவன் தான் வைத்தியனே தவிர, அந்த மருந்தை சாப்பிடு இந்த மருந்தை சாப்பிடுன்னு சொல்றவன் வைத்தியனா இருக்க முடியும். ஆனால் வைத்தியனும் வைஷ்ணவனும் சேர்ந்து ஒத்தனா இருக்கலாம், வைத்தியனே வைஷ்ணவனா இருக்கலாம், வைஷ்ணவனே வைத்தியனா இருக்கலாம், ஆனால் அவைத்தியனான வைஷ்ணவன் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டான். வைஷ்ணவனா இருந்தா வைத்தியவனா இருப்பான், அந்த மாதிரி அவைத்தியனான ஒருத்தனோட சங்கமம் வந்து நீங்க வைஷ்ணவால் பண்ணாதீங்கோ அப்படின்னு பரிகாரம் பண்றது இந்த மாதிரி பிரமாண வசனங்கள்லாம் சேர்த்து நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் அனுசந்தானம் பண்ணலாம். தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷ்வஸ்த்வபி கீத ஜன்மமே இத்தரா வசதேஷு மாஸ்மபூதபி மே ஜன்ம சத்ரும் முகாத்மனா. அதாவது ஷார்ட்டா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, உன்னுடைய தாஸ்ய சுகத்தை அனுபவிக்கிறவாளுடைய சங்கத்தை எனக்கு உண்டு பண்ணு, அவளுடைய வீடுகளில் நான் ஒரு புழுவாவோ பூச்சியாவோ பிறந்தா கூட பரவாயில்ல, ஆனா வேற கிரகங்கள்ல நான் சத்ருமுகனா கூட பிறக்கணும்னு அவசியம் இல்லப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனால மின் ஸ்லோகத்துல பக்திய பிரார்த்திச்சார், அந்த இந்த ஸ்லோகத்துல பாகவத பக்தியையும் பிரார்த்திக்கிறார்னு ரெண்டு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு அதுக்கும் சங்கதி. அடுத்த ஸ்லோகம் விரும்பி வாசிச்சு வைக்கிறேன். சகிருத்வதாகார விலோகநாசயா த்ரிணீகிருதா அனுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணீபிதே யத்விரஹோதி துஸ்ஸஹா. இதே மாதிரி அப்படிப்பட்ட பாகவதாளுடைய சம்பந்தம் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறார். அதை நம்ம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.